இப்படியாக இயற்கையின் வனப்புகளை தன் மனைவிக்கு எடுத்துரைத்து கொண்டே ராமன் பயணிக்கிறான். மூவருமாக வனத்திற்குள் நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் கொஞ்ச தூரம் போனவுடன் அங்கே ஒரு முனிவர் இவர்களை எதிர்கொண்டு வரவேற்கிறார். அவர் பரத்துவாசர், பரத்துவாச மாமுனிவர். அவருக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தூண்டி தான் காணாத காட்சி காணப்போவதாக, எந்த தரிசனத்திற்காக 30 கோடி தேவர்களும் காத்திருக்கிறார்களோ அந்த தரிசனத்தை தான் பெறுவதற்கான காலம் தனக்கு வந்துவிட்டதாக ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவருக்குள் தூண்டி அவரே ராமன் வருவதை உணர்ந்து ராமனுக்கு எதிரே வருகிறார். வந்து வரவேற்கிறார். அந்த பரத்வாச முனிவர் எப்படிப்பட்ட தோற்றத்துடன் இருந்தார் என்பதை வர்ணிக்கக்கூடிய பாடல்தான் இந்த 183வது பாடல். ஒரு பாத்திரத்தை காட்டும்போது உடனடியாக அந்த பாத்திரத்தின் வர்ணனை, வடிவமைப்பை, அந்த பாத்திரத்தினுடைய உருவத் தோற்றத்தை உரைத்து செல்வது கம்பருடைய ஒரு வழக்கமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே குகனை அவர் அறிமுகப்படுத்தும் போது குகனுடைய தோற்றத்தை அப்படியே நம் கண் முன்பு கொண்டு வந்து நிறுத்தியதை பார்த்தோம். அதுபோல இங்கு பரத்வாசருடைய தோற்றத்தை நம் முன்பு வரைந்து காட்டுகிறார். வார்த்தைகளாலேயே வரைந்து காட்டுகிறார். குடையினன் நிமிர்கோளன் குண்டிகை இனன் மூறி சடையினன் உரிமாவின் சருமன்னல் மரநாரின் உடையினன் மயிர்நாரும் உருவினன் நெறிவேனும் நடையினன் மறைநாளும் நடனவில் தரும் நாவான். குடையினன் நிமிர்கோளன் குண்டிகை இனன் மூறி சடையினன் உரிமானின் சருமன்னல் மரநாரின் உடையினன். குடையினன், அவர் அந்த பரத்வாச முனிவர் கையில் குடை வைத்திருந்தார். நிமிர் கோலன், கோல் ஏந்திருந்தார். ஓ, நிமிர்ந்த கோலை ஏந்திருந்தார், ஓங்கிய கோலை ஏந்தியிருந்தார். முனிவர்கள், தபசிகள், இவர்கள் கையில் ஒரு தண்டம் ஏந்தியிருப்பதை படங்களில், திரைப்படங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். திரைப்படங்களில் காட்டுவதும் அல்லது ஓவியமாக தீட்டப்பட்ட காட்சிகளில் நாம் பார்ப்பதும் இலக்கியங்களில் காணப்படுபவற்றினுடைய வெளிப்பாடுதான். திரைப்படங்களில் முனிவர்கள் அந்த திரிதண்டமாகி அந்த கோலை ஏந்தியவர்களாக இருப்பதை காட்டுகிறார்கள் என்றால் அவர்கள் இலக்கியங்களில் இருந்துதான் அந்த குறிப்பை எடுத்துக்கொண்டு அவ்வாறு காட்டுகிறார்கள். இலக்கியங்கள், புராணங்களில் அந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முனிவர்கள் கையில் ஒரு கோல் ஏந்தியிருப்பார்கள். அதை திரிதண்டம் என்று வட சொல்லால் குறிப்பிடலாம். தமிழில் முக்கோல் என்று சொல்லலாம். மூன்று பிரிவாக அது திரிந்து வந்திருக்கும், மூன்று பிரிவாக. அதனால் அதற்கு திரிதண்டம் அல்லது முக்கோல் என்று பெயர். அந்த கோலை ஏந்தியவராக பரத்வாசர் இருக்கிறார். எனவே அவரை பற்றி கூறும்போது நிமிர்கோளன் என்று கம்பர் சொல்கிறார். நிமிர்தல் என்றால் ஓங்குதல். அது நல்ல உயரமான ஒரு திரிதண்டம். அந்த கோலை அவர் ஏந்தியிருக்கிறார். நிமிர்தல் என்றால் ஓங்குதல், ஓங்கிய திரிதண்டத்தை ஏந்தியிருப்பவர். ஓங்கிய என்றால் உயரமான, நல்ல உயரமான ஒரு திரிதண்டத்தை கையில் வைத்திருக்கிறார். குண்டிகையினன், குண்டிகை என்றால் கமண்டலம் என்று பொருள். முனிவர்கள் பெரும்பாலும் அந்த திரிதண்டமும் கமண்டலமும் கட்டாயம் கையில் வைத்திருப்பார்கள். இங்கு பரத்வாசரும் அந்த கமண்டலத்தை கையில் வைத்திருக்கிறார். குண்டிகையினன், கமண்டலத்தை உடையவன், மூரி சடையினன். மூரி என்ற வார்த்தை பெரியது, வலிமையானது என்றெல்லாம் பொருள் தரக்கூடிய வார்த்தை. இங்கு பெரியது என்ற பொருளில் எடுத்துக்கொள்ளலாம். மூரி எருது என்றெல்லாம் சொல்வார்கள். மூரி எருது என்றால் வலிமையான எருது அல்லது பெரிய எருது என்று பொருள் தரும். இலக்கியங்களில் இந்த மூரி என்ற சொல் ஆங்காங்கே பயின்று வரும். இங்கு மூரி சடையினன் என்றால் பெரிய சடையை உடையவன், பெரிய சடாபாரம் அவர் தலையில் இருக்கிறது, சடைமுடி. அந்த சடையே அவருடைய நெடுங்கால தவத்தின் அடையாளமாக இருக்கிறது. புதிதாக தவம் மேற்கொண்டவர்கள், புதிதாக தவ வாழ்க்கைக்கு வந்து சில காலமே ஆனவர்களுக்கு சடை அவ்வளவு தூரம் இருக்காது. ஆனால் நீண்ட நெடுங்காலமாக தவ வாழ்க்கையிலேயே இருப்பவர்களுக்கு சடாபாரம் மிகப்பெரியதாக இருக்கும். எனவே மூரிச் சடையினன் என்று சொல்லும் போதே நமக்கு குறிப்பால் பலவற்றை உணர்த்தி விடுகிறார் கம்பர். பெரும் சடையை உடையவன் என்று சொல்லும் போதே அவர் வெகு காலமாக அந்த தவ வாழ்க்கையில் இருக்கிறார் என்பது நமக்கு புரிந்து விடுகிறது. மூரிச் சடையினன். உரிமானின் சருமன். சருமம் என்றால் தோல். அது ஒரு அரிய வார்த்தை போல் தெரியும் சருமம் என்பது. ஆனால் விளம்பரங்களில் கூட சருமம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். முக்கியமாக அந்த வளலை கட்டி என்னும் சோப்பு விளம்பரங்களில் நல்ல மென்மையான சருமத்திற்கு ஏற்ற சோப் இது என்றெல்லாம் வந்து சொல்லுவார்கள் அந்த விளம்பரத்தில் நடிப்பவர்கள். சருமம் என்றால் தோல் என்று பொருள். அது வட உரி சொல்லாரியா சார். ஆமாம், சருமம் என்பது வட சொல் தான். உரிமானின் சருமன் என்றால், சருமன் என்றால் மானின் சருமத்தை உடையவன். அதாவது மான் தோலை அவர் கட்டியிருக்கிறார், அணிந்திருக்கிறார். உரிமான், உரிக்கப்பட்ட மானின் தோல், உரிமானின் சருமம், உரிக்கப்பட்ட மானின் தோல், அதை உடையவன் சருமன். சருமத்தை உடையவன் சருமன். சடையை உடையவன் சடையினன். குடையை உடையவன் குடையினன். அதை குடையன் என்றும் சொல்லலாம், சடையன் என்றும் சொல்லலாம். அங்கெல்லாம் கூடுதலாக இடையில் இன் வந்தது. ஆனால் இங்கு சருமன், சருமத்தினன் என்றும் சொல்லலாம். அவ்வாறு சொல்லாமல் சருமன் என்று சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். குடையினன் என்பதில் இன் என்ற இடையில் அந்த சாரியை வந்தது போல, இந்த சருமன், சருமன் என்பதில் இன் என்ற சாரியை வந்ததென்றால் சருமத்தினன் என்று வரும். அவ்வாறு சொல்லாமல் சருமன் என்றே சொல்லுகிறார். அதே போல இந்த குடையினன் என்பதை சொல்ல வேண்டும் என்றால் குடையன் என்று சொல்லலாம், குண்டிகையன் என்று சொல்லலாம், சடையன் என்று சொல்லலாம். தமிழில் இந்த இடையிடையே வரக்கூடிய அந்த உறுப்புகள், சொல் உறுப்புகள், அது சில இடங்களில் வரவும் வரும், சில இடங்களில் வராமலும் இருக்கும். சிலர் இந்த சொல் உறுப்பை போட்டு எழுதுவது சரியா, போடாமல் எழுதுவது சரியா என்றெல்லாம் எழுதும் போது குழப்பத்திற்குள்ளாவார்கள். போட்டும் எழுதலாம், போடாமலும் எழுதலாம். அதற்கு இந்த பாட்டே உதாரணம். சருமத்தினன் என்றும் சொல்லலாம், சருமன் என்றும் சொல்லலாம், குடையினன் என்றும் சொல்லலாம், குடையன் என்றும் சொல்லலாம். இரண்டு விதமாகவும் பயன்படுத்தியிருக்கிறார். கோலினன் என்று சொல்லாமல் கோலன் என்று சொல்லுகிறார். எனவே அந்த இடையில் அந்த சாரியை சேர்த்தும் சொல்லலாம், சேர்க்காமலும் சொல்லலாம். இது தமிழினுடைய மரபு. உரிமானின் சருமன். அடுத்து சொல்லுகிறார், நல் மரனாரின் உடையினன். அவருடைய பிரதான உடையாக இருப்பது மரனாரால் செய்யப்பட்ட உடைதான். அதன் மீது அந்த மான் தோலை சுற்றி கட்டியிருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உடலை பெரும்பான்மையாக மறைத்திருப்பது, உடையாக இருப்பது அவருக்கு மரனார். மரத்திலிருந்து உரிக்கப்பட்ட நாரை கொண்டு பின்னப்பட்ட உடை, அந்த உடையை தான் அவர் அணிந்து இருக்கிறார். அடுத்து மேலும் சொல்லுகிறார், மயிர் நாரும் உருவினன். அவர் அங்கம் முழுக்க முடி வளர்ந்து காடாக கிடக்கிறது, தலையிலிருந்து முடி வளர்ந்து கிடக்கிறது, சடையாக கிடக்கிறது, தாடி வளர்ந்திருக்கிறது, இன்னும் கைகாலில் எல்லாம் முடி நிரம்ப வளர்ந்திருக்கின்றன. அவ்வாறு உடல் முழுக்க மயிர்காடாக காட்சியளிக்கிறது. அதை சொல்லுவதற்காக மயிர் நாரும் உருவினன் என்று கம்பர் சொற்றொடரை பிரயோகிக்கிறார். நாறுதல், நாறுதல் என்பது இங்கு விளங்குதல் என்ற பொருளில் வருகிறது. மயிர் விளங்குகின்ற உருவத்தை உடையவர், உடல் முழுக்க முடி திகழக்கூடிய உருவத்தை உடையவன், காடாக மண்டி கிடக்கிறது உடல் முழுக்க முடி. திருக்குறளில் ஒரு நல்ல செய்தி ஒன்றை வள்ளுவர் சொல்லியிருப்பார். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்று சொல்லுவார். அதாவது சில சாமியார்களை நாம் பார்க்கிறோம், நன்றாக தலையை மழித்து விட்டு தாடியை மழித்து விட்டு பளபளவென்று காட்சி அளிக்கக்கூடிய சாமியார்கள் சிலரை நாம் பார்க்கிறோம். அதற்கு நேரான சாமியார்களையும் பார்க்கிறோம், நன்றாக தைலம் தடவி எண்ணெய் போட்டு தாடியையும் தலைமுடியையும் வளர்த்து அதை சீவி சிக்கெடுத்து அலங்கரித்து கொண்டு வரக்கூடிய சாமியார்களையும் நாம் பார்க்கிறோம். அதற்கு நேர் மாறாக நன்றாக ஒழித்து விட்டு பளபளவென்று வந்து நிற்கக்கூடிய சாமியார்களையும் பார்க்கிறோம். இப்படி வெளித்தோற்றத்தை பெரிதாக காட்டிக்கொள்ளக்கூடிய சாமியார்கள் பலரும் அந்த காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். அவர்களை நோக்கி வள்ளுவர் சொல்லுகிறார், இந்த வெளித்தோற்றத்தில் எல்லாம் உண்மையான தவம் இல்லை. ஒருவன் தலையை முழுக்க முண்டனம் செய்து கொள்ளலாம், தாடியை முற்றிலும் நீக்கிவிடலாம், அல்லது தலையில் பெரும் சடையை வளர்த்து கொள்ளலாம், அல்லது பெரும் நீண்ட தாடியை வளர்த்து கொள்ளலாம். இந்த வளர்ப்பதனால், இப்படி நீட்டுவதாலையும் மழிப்பதாலையும் தவம் அடையாளப்படுத்தப்படுவதில்லை. உண்மையில் மனம்தான் தவத்தை தீர்மானிக்கிறது. இது உள்ளத்து கசடுகளெல்லாம் நீக்கிவிட்டால் அதுதான் தவத்தின் அடையாளமே தவிர இந்த வெளி அடையாளங்கள் அல்ல. எனவே தவம் செய்வதற்கு ஒருவன் முடியை மழிக்க வேண்டுமா அல்லது முடியை வளர்க்க வேண்டுமா என்ற கேள்விக்கே இடமில்லை. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். சான்றோர்களால் பழிக்கப்பட்ட அறமல்லாத காரியங்களையெல்லாம் நீக்கிவிட்டால் அதுதான் தவத்தின் அடையாளமே தவிர இந்த புற அடையாளங்கள் அல்ல என்று வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லுகிறார். எனவே உண்மையான தவசிகள் இந்த புற அடையாளங்களின் மீது கருத்து செலுத்த மாட்டார்கள். இவற்றை சரியானபடி வழித்து அலங்கரிக்க வேண்டும் என்றோ அல்லது வளர்த்து அலங்கரிக்க வேண்டும் என்றோ கருத மாட்டார்கள். இப்போது நாம் இந்த ரெண்டு பிரிவினரையும் பார்க்கிறோம். ஒன்று, மழித்து தங்களை அலங்கரித்துக் கொள்பவர்கள், இல்லை என்றால் முடியை வளர்த்து தங்களை அலங்கரித்து காட்டிக் கொள்பவர்கள். இப்படி ரெண்டு விதமான சாமியார்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது அல்ல, இந்த வெளி அடையாளம் அல்ல. உண்மையான சாமியார்கள் என்ன எப்படி இருப்பார்கள் என்றால் இவற்றில் பெரிதாக நாட்டம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். முடி வளர்ந்தால் அதன் போக்கில் வளர விட்டு விடுவார்கள், அல்லது அதை வெட்டத் தோன்றினால் வெட்டி விடுவார்கள். அதை பெரிதாக அதில் கருத்து செலுத்த மாட்டார்கள். அதை அதை அதை அதையே மையமாக வைத்து மக்கள் முன்பு தங்களை தங்கள் உருவத்தை தனித்து அடையாளப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அது ஒரு போக்கில் ஒன்று வளரும், அல்லது அதை வெட்டுவதற்கு வாய்ப்பு இருந்தால் வெட்டி கொள்வார்கள், அவ்வளவுதான். அதன் மீது கருத்து செலுத்த மாட்டார்கள். இங்கே இந்த பரத்வாசர் அதை கண்டுகொள்ளவே விடவில்லை, வளரக்கூடிய முடியை கண்டுகொள்ளவே இல்லை, அதன் போக்கில் விட்டுவிட்டார். அதை சீவி சிக்கெடுத்து அலங்கரிக்கவும் இல்லை, அதன் போக்கில் விட்டுவிட்டார். எனவே உடல் முழுக்க காடாக மண்டி கிடக்கிறது முடி. அதை சொல்லுகிறார் கம்பர், மயிர் நாறும் உருவினன். இவ்வாறு சொல்லும் போதே நமக்கு வள்ளுவர் சொன்ன அந்த கருத்து நினைவுக்கு வந்து விடுகிறது. வள்ளுவரின் கருத்துக்கு இலக்கணமாக இங்கே, வள்ளுவரின் இலக்கணத்திற்கு ஒரு சான்றாக இங்கே பரத்துவாசர் நம் கண் முன்பு வந்து விடுகிறார். கம்பரின் வாசகத்தில் வள்ளுவரின் இலக்கணம் அவ்வாறே அப்படியே பொருந்துகிறது. அவர் தம் உருவத்தின் வெளித்தோற்றத்தை குறித்து பெரிதாக கருதாதவராக இருந்திருக்கிறார் பரத்துவாசர். எனவேதான் காடு போல் மண்டி கிடக்கிறது அவர் உடல் முழுக்க ரோமங்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்து மேலும் சொல்கிறார், நெறி பேணும் நடையினன், நல்ல நெறியை கடைப்பிடிக்கின்ற ஒழுக்கத்தை உடையவர் பரத்துவாசர். நடை என்பது இங்கு ஒழுக்கத்தை குறிக்கிறது. நடை நடத்தை என்றெல்லாம் நாம் சொல்லுவோம், ஒழுக்கத்தை நடத்தை சரியில்லை, அவன் நடை சரியில்லை என்றெல்லாம் ஒழுக்கத்தை நடை என்று சொல்லால் அல்லது நடத்தை என்று சொல்லால் நாம் குறிக்கிறோம். இங்கு அந்த பொருளில்தான் வருகிறது. நெறி பேணும் நடையினன், நல்ல சன்மார்க்கத்தில் அதையே கடைபிடித்து இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை உடையவராக அந்த பரத்வாசர் இருக்கிறார். அடுத்து அடுத்து மேலும் சொல்லுகிறார் கம்பர், மறை நாளும் நடம் நவில் தரும் நாவான், நான்கு வேதங்களும் நாட்டியமாடக்கூடிய நாவை உடையவன். அதாவது அவர் வேத சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவராக, அதில் கற்றுத் துறை போயவராக இருக்கிறார் என்பதை சொல்வதற்கு நான்கு வேதங்களும் அவருடைய நாவில் நடமிடுகின்றன என்று சொல்லுகிறார். மறை நாளும் நடம் நவில் தரும் நாவான், நடம் நவில்தல் என்றால் நடம் இடுதல் என்று பொருள். அந்த நவில் என்ற வார்த்தை நடம் இடுதல், நடம் நவில்தல் என்றால் நடம் இடுதல், நடனமாடுதல் என்ற பொருளில் வந்திருக்கிறது. சில சொற்கள் இடத்திற்கேற்ப வேறு பொருள் பயின்று வரும். நவில்தல் என்றால் அதனுடைய நேரடியான பொருள் சொல்லுதல் என்பதுதான். இங்கு நடம் நவில் என்று சேர்ந்து வரும்போது நடனம் இடுதல், நடனம் ஆடுதல் என்ற பொருளில் வந்துவிடுகிறது. நடம் நவில் தரும் நாவான், நடனமாடக்கூடிய நாக்கை உடையவன், நான்கு வேதங்களும் நடனமாடக்கூடிய நாக்கை உடையவன். இது ஒரு உருவமாகச் சொல்லக்கூடிய ஒரு முறை. பொதுவாக ஒருவர் நன்கு புலமை பெற்றவராக இருக்கிறார் என்றால் அவருடைய நாவில் சரஸ்வதி குடியிருக்கிறாள் என்று சொல்லுவது ஒரு உருவகமான மரபு. அதுபோல ஒருவர் மிகப்பெரிய தனவந்தராக இருக்கிறார் என்றால் அவரை குறித்து சொல்லும்போது அவர் வீட்டில் லட்சுமி தாண்டவமாடுகிறாள் என்று சொல்லுவார்கள். அப்படி போன்ற ஒரு வாசகம் இது. நான்கு வேதங்களும் நாட்டியமாடக்கூடிய நாக்கை உடையவர் அந்த பரத்துவாசர் என்று கம்பர் தெரிவிக்கிறார். இவ்வாறெல்லாம் சொல்லி அந்த பரத்துவாசருடைய தோற்றத்தை நமது மனக்கண் முன்பு கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார் கம்பர். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏ, நாறும் என்றால் மணக்கும் அப்படின்ற அர்த்தம் தானே? நாறும். ஆமாம், அப்படி ஒரு பொருள் இருக்கிறது. அது சில இடங்களில் இடத்திற்கு ஏற்ப நாறுதல் என்றால் விளங்குதல், மிகுதியாக தோன்றுதல் என்ற பொருள் வரும். இங்கு அந்த பொருளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி. அல்லது நீங்கள் சொல்வது போல் கூட பொருள் எடுக்கலாம், அவர் தன் உருவத்தை உருவ அதாவது அலங்காரத்தை கவனிக்காமல் இருந்ததனால் அந்த முடிகள் எல்லாம் சிக்கு பிடித்து அவற்றில் இருந்து நாற்றம் வெளிப்பட்டது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு எடுப்பது அவ்வளவு சிறப்பானதல்ல. முனிவர்கள் குளிக்காமல் எல்லாம் இருக்க மாட்டார்கள், சுத்தமாகத்தான் இருப்பார்கள், அலங்காரம் செய்து கொள்ள மாட்டார்கள். சாமானிய மனிதர்களைப் போல உடலை அலங்கரிப்பதில் கருத்தை செலுத்த மாட்டார்கள். தூய்மையில் கருத்து இருக்கும், ஆனால் வீண் அலங்காரத்தில் அவர்கள் கருத்து இருக்காது. எனவே இங்கு நாறுதல் என்பதற்கு வீதியாக விளங்கி தோன்றுதல் என்று எடுத்துக்கொள்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ஆனால் சில முனிவர்கள் அப்படியும் உண்டு, தலையெல்லாம் சிக்கு பிடித்து விட்டு அதை சுத்தப்படுத்தாமல் அவ்வாறு விட்டு விடுவார்கள். எனவே அவர்களுடைய சடை முடியில் இருந்து அந்த மனம் வரும். எனவே அவ்வாறு பொருள் எடுப்பதற்கும் இடம் உண்டு. இதில் சில நூல்களில் மயிர் நாளும் உருவினன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாறும் என்பதற்கு பதிலாக நாளும் என்ற ஒரு பாட வேறுபாடு காணப்படுகிறது. அது மிக பொருத்தமாக இருக்கும். இப்போ இப்படி நாறும் என்பதற்கு என்ன அர்த்தம் எடுப்பது என்று நாம் இப்போது ஒரு சின்ன குழப்பத்துக்கு உள்ளாகிறோம் அல்லவா? அந்த குழப்பம் அந்த பாட வேறுபாட்டில் வராது. மயிர் நாளும் உருவினன். மயிர் நாள்தல் என்றால் தொங்குதல் என்று அர்த்தம். முடி தொங்குகின்ற உருவத்தை உடையவன் என்று பொருள் எடுத்து விடலாம். அவ்வாறு சில பதிப்புகளில் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. மயிர் நாள்தல், நாள்தல் என்றால் தொங்குதல். யானைக்கு நால்வாய் என்று ஒரு பெயர் இருக்கிறது. யானையை குறிக்கக்கூடிய பல்வேறு பெயர்களில் ஒரு பெயர் நால்வாய் என்பது. ஏன் யானைக்கு நால்வாய் என்ற பெயர் வந்திருக்கிறது என்றால், யானையினுடைய வாயை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது தொங்கிக் கொண்டிருக்கும். அதன் தாடை பகுதியில் அந்த வாய் தொங்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கும், அமைந்திருக்கும். அதனால் அது தொங்குகின்ற வாயை உடையதாக இருப்பதனால் அதற்கு நால்வாய் என்று பெயர். எனவே நாள்தல் என்றால் தொங்குதல் என்று பொருள். மயிர் நாளும் உருவினன் என்று எடுத்துக்கொண்டால் முடிகள் தொங்குகின்ற உருவத்தை உடையவன் என்று பொருள். அந்த பாட வேறுபாடு மிக சிறப்பாகவும் இருக்கும். அங்கே மயிர் நாளும் உருவினன் என்று சொல்லிவிட்டு அடுத்து மறை நாளும் நடம் நவில் தரும் நாவான் என்று அடுத்த அடியில் வருகிறது. அங்கும் ஒரு நாளும் வருகிறது, இங்கும் ஒரு நாளும் வருகிறது. அந்த நாளும் என்பது தொங்குகின்ற என்ற பொருளை தருகிறது. இந்த நாளும் என்பது நான்கும் என்ற பொருளை தருகிறது. ஆக அங்கு ஒரு சிலேடையும் இருக்கிறது. எனவே மயிர் நாளும் உருவினன் என்ற பாட வேறுபாடு மிக பொருத்தமானது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே லகரமாய மயிர் அதே நாளும். அதே லகரம் தான், அதே லகரம். சரி, யானைக்கு நால்வாய் என்ற ஒரு பெயர் உண்டு. அதை பற்றி வேடிக்கையாக ஒரு புலவர் பாடியிருக்கிறார். ஒரு புலவர் ஒரு வள்ளலை சந்திக்கப் போகிறார். வீட்டில் வறுமை, அடுப்பில் பூனை படுத்து தூங்குகிறது, உலை ஏற்றி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. எனவே பசியை தீர்ப்பதற்கு அந்த வள்ளலை நோக்கி போகிறார். ஏதாவது அரிசி மூட்டை தருவான், தானிய மூட்டை தருவான். அதை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போனால் சில நாட்கள் பட்டினியின்றி காலத்தை கடத்தலாம் என்ற நோக்கத்துடன் அந்த வள்ளலை நாடி போகிறார் புலவர். அவரோ பெரும் வள்ளல், அள்ளி கொடுப்பதில் அளவு பார்க்காதவர். இன்னதை கொடுக்க வேண்டும், இன்னதை கொடுக்கக்கூடாது என்ற அளவு வரையறையே அவரிடம் கிடையாது. தன் தகுதிக்கு மிக உயர்வான தானம் தான் செய்ய வேண்டும், உயர்வான கொடைகளைத்தான் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பூண்டவர் அந்த வள்ளல். அவரிடம் இந்த புலவர் போகிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த புலவருக்கு ஒரு யானையை கொடுத்து விடுகிறார். இந்த யானை உனக்கு தாயா, வைத்துக் கொள்ளுங்கள் என்று யானையை கொடையாக கொடுத்து விடுகிறார். புலவர் திகைக்கிறார். ஏற்கனவே தன் வயிறை நிரப்புவதற்கே அவருக்கு வழி இல்லை, இப்போது யானையை கட்டி பராமரிக்க முடியுமா? எனவே அந்த வள்ளலை நோக்கி அவர் ஒரு பாடலில் சொல்லுகிறார், ஐயா என் ஒரு வாய்க்கே என்னிடம் உணவில்லை, இப்போது நால்வாயை நீ கொடுத்து விட்டாய், என் ஒரு வாய்க்கும் இந்த நால் வாய்க்கும் நான் உணவு எங்கே திரட்டுவது என்று சொல்கிறார். யானைக்கு ஒரு பெயர் நால்வாய் என் அல்லவா, என் ஒரு வாய்க்கே உணவில்லை, இப்போது நால்வாய்க்கும் சேர்த்து நான் உணவுக்கு எங்கே போவேன் என்று சொல்கிறார். அதன் நால்வாய் என்பது நான்கு வாய் என்ற ஒரு பொருளையும் தருகிறது, நால்வாய் என்று யானையை என்ற பொருளையும் தருகிறது. ஒரு வாய்க்கே உணவில்லாதவர் நான்கு வாய்க்கு எப்படி உணவு திரட்ட முடியும்? அதாவது யானைக்கு உணவு எப்படி திரட்ட முடியும் என்ற ஒரு பொருளும் அங்கு வருகிறது. நான்கு வாய்க்கு உணவு எப்படி சேர்க்க முடியும் என்ற ஒரு பொருளும் வருகிறது. அவ்வாறு சொன்ன பிறகு அந்த வள்ளல் உண்மையை புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டு அப்புறம் புலவருக்கு தேவையான உணவு தானியங்களை கொடுத்து அனுப்பினார் என்று ஒரு செய்தி உண்டு. அது இங்கு நினைவுக்கு வருகிறது. வேறு சந்தேகங்கள் இல்லையா? அடுத்த பாடல் போகுது. அடுத்த பாடல். எதிரே வந்த முனிவரை ராமன் வணங்குகிறான், இலக்குவன் வணங்குகிறான், சீதை வணங்குகிறாள். இவர்களை மிக அன்போடு வரவேற்று தன் குடிலுக்கு கொண்டு செல்கிறார் பரத்வாசர். இவர்களுடைய கோலத்தை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைகிறார். தசரதனை அவருக்கு ஏற்கனவே தெரியும். தசரதனுடைய நண்பராக இருக்கக்கூடியவர் இந்த பரத்வாச முனிவர். எனவே ராமன் அரசகுமாரன் என்பதும் அவனே அரச பாரத்தை தாங்கக்கூடிய உரிமை உடையவன் என்பதும் அவருக்கு முன்பே நன்கு தெரியும் என்பதனால் முடிசூடி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய ராமன் இப்போது மரவுரி பூண்டு கொடுங்கானகத்திற்கு வந்திருக்கின்ற இந்த காட்சியை, ராமனுடைய இந்த தவத் தோற்றத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்து என்ன காரணம் என்று வினவுகிறார். இத்தகு கோலம் தரித்ததற்கு காரணம் என்ன? கானகம் வந்ததற்கான நோக்கம் என்ன என்றெல்லாம் வினாக்களை தொடுக்கிறார். அவருடைய கேள்விக்கு நடந்தவற்றையெல்லாம் பதிலாகச் சொல்லுகிறான் ராமன். முடிசூட்டு விழா நின்று போனது. இப்போது ராஜ்யம் பரதனுக்குரியதாக ஆக்கப்பட்டிருப்பது. இந்த செய்தியை ராமன் சொல்லுகிறான். அதை இயல்பாகச் சொல்கிறான். அதை ஒரு செய்தியாகச் சொல்கிறான். அவ்வளவுதான். அதில் ஆதங்கமோ வருத்தமோ எதுவும் இல்லை. இயல்பாகச் சொல்கிறான். இதுதான் நடந்தது என்று சொல்கிறான். புன்னகை மாறாமல் சொல்கிறான். உற்றுள பொருள் எல்லாம் உணர்வுற உரை செய்தான். நற்றவ முனி அந்தோ விதி தருநவை என்பான். இற்றது செயல் உண்டோ இனி என இடர் கொண்டான். பெற்றிழல் தவமந்தோ பெருநில மகள் என்றான். பரத்வாசருடைய கேள்விக்கு பதில் சொல்கிறான் ராமன். உற்றுள பொருள் எல்லாம் உணர்வுற உரை செய்தான். உற்று உள்ள பொருள் எல்லாம், இங்கு அந்த உள்ள என்பது உள என்று இடை குறைந்து வந்திருக்கிறது. நடந்துள்ள சங்கதிகளை எல்லாம் உணர்வுற உரை செய்தான். அவர் உணர்ந்து கொள்ளும்படி ராமன் எடுத்துரைத்தான். ராமன் எடுத்துரைத்தான் என்ற எழுவாய் இங்கு இல்லை. அது இதற்கு முந்திய பாடல்களிலேயே வந்துவிட்டது. அந்த பாடல்கள் இந்த தொகுப்பு நூலில் வரவில்லை. எனவே இது ராமன் சொன்னான் என்பதற்கான அந்த எழுவாய் இல்லையே என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. முந்தைய பாடலில் இருந்தது. அந்த பாடல் இங்கு வர நாம் பார்க்கவில்லை. முந்தைய பாடலில் இருக்கிறது ராமன் சொல்லுகிறான் என்பது. ராமன் தான் சொல்லுகிறான், உற்றுள்ள பொருள் எல்லாம் உணர்வுற உரை செய்தான். ராமன் இவ்வாறு சொல்லிவிடுகிறான், எல்லாவற்றையும் எடுத்துரைத்து விடுகிறான். அவ்வாறு ராமன் சொன்னதும் முனிவர் என்ன சொல்கிறார் என்பது அடுத்த அடியில் வருகிறது. நற்றவ முனி, நல்ல தவத்தை உடைய அந்த முனிவர், முனிவரை முனி, முனி என்றாலே முனிவர் தான், நாம் மரியாதை பன்மை சேர்த்து முனிவர் என்று சொல்கிறோம். முனி என்பது ஒருமையில் சொல்லுவது, முனி, முனி வந்தான், முனி என்றால் ஒருமை, முனிவர் என்பது மரியாதை பன்மை. இப்போது முனி என்பது அந்த முனீஸ்வரன் அந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை குறிப்பதாக இருக்கிறது. முனி, முனி தெய்வம், முனி முனி என்ற ஒரு தெய்வத்தை குறிப்பதாக நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் அது முனிவரை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் பெரும்பாலும், அது இலக்கியங்களில் அவ்வாறு தான் வருகிறது. நற்றவ முனி அந்தோ விதிதரு நவை என்பான், நல்ல தவத்தை உடைய முனிவராகிய அந்த பரத்துவாசர் அந்தோ விதிதரு நவை என்பான். ஐயோ, இது விதி செய்யக்கூடிய கோளாறு. நவை என்றால் குற்றம், துன்பம், பழுது என்றெல்லாம் பல பொருள் தரக்கூடிய வார்த்தை அது நவை. இது விதி செய்த துன்பம்தான், விதி செய்த தீமைதான் என்று இறங்கி சொல்கிறான். மனம் நொந்து பரிதாபப்பட்டு உரைக்கிறான். ஒன்று நடந்து முடிந்துவிட்டால், அது மாற்ற முடியாததாக இருந்தால், அதை கேள்விப்பட்டவுடன் ஐயோ விதி இப்படியாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கும் நம்மவர்கள் பேசுகிறார்கள் அல்லவா, அதே தொனியில் பரத்துவாசரும் பேசுகிறார். அந்தோ விதிதரு நவை என்பான், ஐயோ இது விதி தருகின்ற தீமைதான் என்று சொல்பவனாய் என்பான். அந்த வார்த்தை இங்கு கவனிக்கத்தக்கது. ராமன் உரை செய்தான் என்று அது இறந்த காலத்தில் முடிந்து விடுகிறது. ராமன் உரை செய்தான், அங்கு உரை செய்தான். இங்கு அடுத்து பரத்வாசர் சொல்லுகிறார். சொல்லும்போது அடுத்து பரத்வாசர், அடுத்தடுத்த வாசகங்களிலும் பரத்வாசருடைய செயல்கள் தான் சொல்லப்படுகின்றன. இடர் கொண்டான் என்று அடுத்த அடியில் வருகிறது. அதுவும் பரத்வாசருடைய வினைதான். பரத்வாசரை எழுவாயாக கொண்டும் முடிகின்ற சொற்றொடர் தான். இடர் கொண்டான், அடுத்து கடைசி அடியில் என்றான் என்பதும் பரத்வாசருடைய கூற்றுதான். அங்கெல்லாம் இறந்த காலத்தில் வருகிறது. இடர் கொண்டான் என்றான் என்று இறந்த காலத்தில் வாக்கியம் முற்று பெறுகிறது. ஆனால் இங்கும் இடையில் மட்டும் என்பான் என்று சொல்லுவான் என்று எதிர்கால சொற்றொடராக வந்து நிற்கிறது. இங்கு நாம் சேர்த்து உரை பார்க்கும்போது அதற்கு ஏற்ப அப்படி வாசகங்களை மாற்றி இணைத்து பொருள் பார்க்க வேண்டும். இங்கு ஏன் எதிர்காலத்தில் வருகிறது என்றால், அங்கு முடியவில்லை, அந்த வாசகம் முடியவில்லை. என்பான் என்றால் என்று சொல்பவனாய், அப்படி பொருள் வருகிறது. என்று சொல்பவனாய், அந்தோ விதிதரு நவை என்பான் என்று சொல்பவனாய், அந்த இடத்தில் முற்று பெறாமல் அந்த வாசகம் நிற்கிறது. அவ்வாறு நாம் அந்த வாசகத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது எதிர்காலத்தில் நிற்பதனால் அவ்வாறு தான் அங்கு நாம் பொருள் கொள்ள வேண்டும். என்று சொன்னான் என்று அங்கு முற்றுப்புள்ளி வைத்து விடக்கூடாது. அப்படியானால் என்றான் என்று சொல்ல வேண்டும். நவை என்றான், அவ்வாறு இல்லாமல் என்பான் என்று இருப்பதனால் என்று சொல்பவனாய் மேலும் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் என்றால், இற்றது செயல் உண்டோ இனி என இடர் கொண்டான். அங்கு முற்றுப்புள்ளி வருகிறது. என்று இடர் கொண்டான், என்று சொல்பவனாய் இடர் கொண்டான், மனதிற்குள் துன்பம் கொண்டான். இடர் கொள்ளுதல் என்றால் துன்பம் கொள்ளுதல், கவலை கொள்ளுதல். அவன் என்ன சொல்லி கவலை கொள்கிறான் என்றால், இற்றது செயல் உண்டோ இனி என இடர் கொண்டான். இப்படிப்பட்ட ஒரு செயல் இனிமேல் உண்டோ? அப்படி ஒரு செயல் நடந்துவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு அநியாயம், அறத்திற்கு புறம்பான ஒரு செயல் இனிமேல் நடக்கவே நடக்காது என்பது போல நடந்துவிட்டது. இற்றது செயல் உண்டோ இனி? அவ்வளவு மோசமான ஒரு செயல் நடந்துவிட்டது. நாம் ஏதாவது ஒரு காரியம், அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஒன்று நடந்துவிட்டால் அதனுடைய தீவிரத்தை சொல்லுவதற்காக என்ன சொல்வோம் என்றால், இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு செயலே நடக்காது என்று சொல்வோம். ஒருவர் பிரம்மாண்டமான ஒரு கல்யாணத்தை நடத்தி காட்டிவிட்டார் என்றால், இப்படிப்பட்ட கல்யாணம் இனிமேல் உலகத்தில் நடப்பதற்கே வாய்ப்பில்லை, அவ்வாறு பிரம்மாண்டமாக நடத்திவிட்டார் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதுபோல ஒரு தீய காரியம் நடந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு தீங்கு இனிமேல் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளவு கொடூரமாக நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதை போல இங்கு பரத்துவாசரும் சொல்லுகிறார், இற்றது செயல் உண்டோ இனி? இற்றது என்றால் இப்படிப்பட்டது, இப்படிப்பட்டதாகிய செயல் உண்டோ இனி? இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு செயல் உண்டோ என இடர் கொண்டான், என்று கவலை கொண்டான், என்று துன்பம் கொண்டார் அந்த பரத்வாசர். இனி இனி என்பதற்கு நாம் இப்போது இனிமேல் என்ற பொருள் கொண்டோம். இனிமேல், எதிர்காலத்தில் இனிமேல். இனி என்பதற்கு இப்பொழுது என்ற ஒரு பொருளும் உண்டு. இப்பொழுது அந்த பொருளில் எடுத்துக்கொண்டார், இப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டோ இப்பொழுது என்று எடுத்துக்கொண்டால், இப்படிப்பட்ட அநியாயங்கள்லாம் வருங்காலத்தில் வரக்கூடிய கலியுகத்தில் நடக்கக்கூடியது. இப்போதோ திரேதா யுகம் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் யுகம் கிருத யுகம், அடுத்த யுகம் திரேதா யுகம், அடுத்த யுகம் துவாபர யுகம். மகாபாரதம் துவாபர யுகத்தில் நடந்தது என்று சொல்லுவார்கள், ராமாயணம் திரேதா யுகத்தில் நடந்தது என்று சொல்லுவார்கள். இதில் கிருத யுகம் என்பது முற்றம் முழுக்க அறம் மிகுந்திருந்த காலகட்டம், திரேதா யுகம் என்பது அறம் கொஞ்சம் குறைந்த காலகட்டம், துவாபர யுகம் என்பது பாதிக்கு பாதி அறம் குறைந்து பாவம் பாதிக்கு பாதி உருவான காலகட்டம், கலியுகம் என்பது முக்கால்வாசி பாவம் நிரம்பி கால் பகுதி மட்டுமே அறம் இருக்கக்கூடிய காலகட்டம். இதை ஒரு ஓம் உருவகமாக சொல்லுவார்கள், தர்ம தேவதை என்னும் ஒரு பசுவுக்கு நான்கு கால்களும் இருந்தன கிருத யுகத்தில், அதில் ஒரு கால் ஊனமாகி மூன்று கால்கள் இருந்தன திரேதா யுகத்தில், அதில் இரண்டு கால்களும் ஊனமாகி இரண்டு கால்கள் மட்டுமே இருந்தன துவாபர யுகத்தில், கலியுகத்தில் மூன்று கால்கள் ஊனமாகி ஒற்றை காலோடு அது நொண்டி கொண்டிருக்கிறது என்று உருவகமாக சொல்லுவார்கள். இங்கே திரேதா யுகத்தில் இருக்கக்கூடிய பராசர முனிவர், திரேதா யுகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராமாயண சம்பவத்தை குறித்து அந்த பரத்வாசர் என்ன சொல்கிறார் என்றால், இது மிகவும் கொடுமையான ஒன்றாக இருக்கிறது, உனக்கு நடந்த அநியாயம் மிகப்பெரிய அக்கிரமமாக இருக்கிறது. இந்த செயல் நடக்க வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட அக்கிரமம் நடக்க வேண்டும் என்றால், அது கலியுகத்தில் தான், முக்கால் பாகம் பாவம் மலிந்திருக்கக்கூடிய கலியுகத்தில் தான் இதெல்லாம் நடக்க வேண்டும். ஆனால் இப்போது நடந்திருக்கிறது. இற்றது செயல் உண்டோ இனி? இப்படிப்பட்ட செயல் இப்பொழுதும் நடக்குமோ? இந்த திரேதா யுகத்திலும் நடக்குமோ என்று சொன்னதாகவும் பொருள் எடுக்கலாம். பாருங்கள், ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை மாற்றும் போது அதை வேறு விதமாக பொருள் கொள்வதற்கு பொருத்தமான இடம் இருக்கிறது பாருங்கள். அதுதான் அந்த சேர்க்கை தரக்கூடிய மாயம், மாய ஜாலம். அதை நாம் இந்த அடியில் பார்க்கிறோம். இனி என்பதற்கு இனிமேல் வரக்கூடிய வருங்காலம் என்று பொருள் எடுக்கும்போது அது ஒரு விதமான ஒரு கருத்தை தருகிறது. இனி என்பதற்கு இப்பொழுது என்று பொருள் எடுக்கும்போது அது ஒரு விதமான கருத்தை தருகிறது. சரி, அந்த இனி என்பதற்கு இரண்டு பொருள் பார்த்தோம். இந்த இற்றது என்பதற்கும் இரண்டு பொருள் பார்க்கலாம். இற்றது செயல் உண்டோ என்பதற்கு நாம் இத்தகையதாகிய ஒரு செயல் உண்டோ என்று பொருள் பார்த்தோம். இற்று என்றால் இத்தன்மை எது, அற்று என்றால் அத்தன்மை எது, எற்று என்றால் எத்தன்மை எது என்றெல்லாம் வரும். இற்று என்பதிலிருந்து இற்றது, இத்தன்மையதானது என்று வருகிறது. இற்றது இத்தன்மையானது. இற்றது என்பதை இருதல் என்னும் வினையில் இருந்து வந்த இறந்த கால முற்றாக எடுத்துக்கொள்ளலாம். இரும்பு இற்றுப்போனது, முறிந்து போனது என்பது இற்றுப்போனது என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. இற்றது என்றால் முறிந்தது. எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர் என்று நாம் பார்த்தோம் அல்லவா. இறுதல் என்றால் முறிதல், இற்றது என்றால் முறிந்தது, முடிந்தது என்ற பொருள். முடிந்தது என்ற ஒரு பொருளை தரும். அவ்வாறும் பொருள் எடுக்கலாம் இந்த இடத்தில். நற்றவ முனி அந்தோ விதிதருன் அவை என்பான் இற்றது, எல்லாம் முடிந்து போய்விட்டது. செயல் உண்டோ இனி, இனி என்ன செய்வது, எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. இற்றது என்பதை நடந்து முடிந்து விட்டது, முடிந்து விட்டது என்ற பொருளில் எடுத்துக்கொள்ளலாம். நாம் சொல்லுவோம் அல்லவா, ஏதாவது ஒரு காரியம் நடந்து விட்டால் நடந்து முடிந்து விட்டது, இனிமே என்ன என்ன செய்வது, இனிமே செய்யறதுக்கு என்ன இருக்கு, நடந்து முடிந்து விட்டது என்று அலுத்துக் கொள்வோம் அல்லவா. அப்பாறு அலுத்துக் கொள்கிறார் பரத்துவாசர். இற்றது முடிந்து விட்டது, செயல் உண்டோ இனி, இனிமே என்ன செய்யறது என இடர் கொண்டான் என்று துன்பம் கொண்டாராம் பரத்துவாசர். ஆக இற்றது என்பதற்கு இரு பொருள் எடுக்கும்போது இருவிதமான கருத்து வருகிறது. இனி என்பதற்கும் இரு பொருள் எடுக்கும்போது இருவிதமான கருத்து வருகிறது. எனவே இற்றது செயல் உண்டோ இனி என்னும் அந்த சொற்றொடருக்கு மொத்தம் நான்கு பொருள், நான்கு கருத்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த விதமாக அந்த சொற்றொடரை கம்பர் அமைத்திருக்கிறார். இற்றது செயல் உண்டோ இனி என இடர் கொண்டான் பெற்றிடல் பெற்றிடல் தவம் அந்தோ பெருநில மகள் என்றான். நிலமகள் இந்த பூமாதேவி தவம் பெற தவம் செய்யவில்லை. நீ ஆள்வதாக இருந்தால் அவள் எவ்வளவோ மேன்மை பெற்றிருப்பாள் அந்த பூமாதேவி. அவள் தவம் செய்யாததனால்தான் நீ ஆள முடியாத நிலை வந்துவிட்டது. அவள் தவம், அவளுடைய தவக்குறைவு, இது ஒரு காரியம் நடக்காவிட்டால் இதெல்லாம் தவம் செய்திருக்க வேண்டும், நான் அதற்கான தவம் செய்யவில்லை, எனவே இது நடக்கவில்லை என்று சிலர் பேசுகிறார்கள் அல்லவா. அந்த தொனியில் பூமாதேவியோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார் பரத்வாசர். பூமாதேவி நிலமகள் தவம் செய்யவில்லை, எனவே நீ அவளை உரிமையாக பெற்று ஆளவில்லை. பெற்றிலள் தவம் அந்தோ பெருநில மகள் என்றான். அந்தோ என்னும் அந்த இரக்க குறிப்புச் சொல் இரண்டு இடங்களில் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கிறது. பெருநில மகள், பெரிய பூமாதேவியானவள் தவம் பெற்றிலள், அவள் தவம் செய்து அந்த தவப் பயனை அடையவில்லை. அந்தோ ஐந்தோ பரிதாபம், அவள் தவம் செய்திருந்தாள், நீ ஆண்டிருப்பாய், உன் நல்ல ஆட்சியில் அவள் மேன்மை பெற்றிருப்பாள், அவளுக்கு அந்த கொடுப்பினை இல்லை, அவளுக்கு அந்த புண்ணியம் இல்லை, எனவே அவள் நீ உன்னால் ஆளப்படாது, வேறு ஒருவனால் ஆளப்படக்கூடிய நிலைக்கு ஆளாகிவிட்டாள் என்று பரத்வாசர் தம்முடைய வேதனையை, மனத்துயரத்தை, ஆற்றாமையை, ஆதங்கத்தை இவ்வாறாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை கம்பர் மிக நயமாக பாடலாக்கி தந்திருக்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, பெற்றிலள்ல வந்து எதிர்மறை சொல் குறிக்கிறது எது ஐயா? ஆ, இழல்ன்றத இல் இல் இழல் இழல் இல் இல் இழல் இழல் என்பதுதான் எதிர்மறை. சரி, உழல் அதாவது என்பதற்கு பெறவில்லை உழல் அப்படின்னு. உழல் என்பதற்கு எதிர்மறை இழல், உண்டு என்பதற்கு எதிர்மறை இல்லை என்று சொல்கிறோம் அல்லவா. அதே போல உழல் உழல் என்றால் உள்ளாள் என்று அர்த்தம். உள்ளாள் என்பதற்கு எதிர்மறை இல்லாள் இல்லாதவள், இல்லாள் என்பதற்கு மனைவி என்ற ஒரு பொருள், அது இல்லம் என்ற அடிச்சொல்லில் இருந்து வருகிறது, அது வேறு. இல்லை இல்லாதவள் என்பதை இல்லாள் என்று சொல்வோம், இல்லாதவள். உள்ளவள் உடையவளாக இருந்தால் உள்ளாள் என்று சொல்வோம். அந்த வார்த்தை தான், அந்த இல்லாள் என்ற வார்த்தை தான் இலள் என்று வருகிறது, இல்லள். அங்கும் ஒரு இடைக்குறை வருகிறது, இல்லள் என்பது இலள் என்று வருகிறது. சரி. ஐயா, இதில் பூமாதேவிக்கு பதிலாக மக்கள் தவம் செய்யவில்லைன்னு எடுத்துக்கலாம் ஐயா. அதற்கு வாய்ப்பில்லை, மகள் என்று தானே இருக்கிறது. அதாவது பூமாதேவி என்றாலும் மக்களை குறிக்கிறது, அதாவது மக்கள் வந்து தவம் எல்லாம் செய்யாததால் அவர்கள் அதாவது மகள் என்று வந்துவிட்டால் அங்கு ஒரு உருவகப்படுத்தி சொல்லிவிட்டது என்னால் அங்கு பூமாதேவி என்று எடுத்துக்கொள்வதற்கு தான் இடம் இருக்கிறது. ஆகு பெயராக சில சமயம் மக்களை குறிக்கும், அப்படி ஆகு பெயராக அது வர வேண்டும் என்றால் பெருநிலம் என்று மட்டுமே இருந்தால் அதுவும் மக்களை எல்லாம் குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகு பெயராக நிலம் என்பது நிலத்தில் உள்ள மக்களை குறிக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆகு பெயராக. ஆனால் இங்கு நிலம் என்பதோடு மகள் என்பதை சேர்த்து அதை உருவகமாக்கிவிட்டார், நிலமகள் என்று சொல்லிவிட்டார். எனவே அங்கு பூமாதேவி தான், அங்கு ஒரு பூமாதேவி என்று அவளை சொல்லிவிட்ட பிறகு பூமாதேவி என்ற ஒரு பெண் ஆகு பெயராக மக்களை குறிப்பாள் என்று எடுக்கலாமா என்றால் அதற்கும் இடம் இருக்கிறது. நீங்கள் சொல்வது ஒரு விதத்தில் பொருத்தமானதுதான், அது கொஞ்சம் சுற்றி வளைத்து எடுப்பது. ஆனால் நேரடியாக பூமாதேவிக்கு அந்த தவம் இல்லை என்று சொல்வது நேரடியாக இருக்கிறது. பூமாதேவி தவம் செய்யவில்லை என்பதே ஒரு கருத்து, அதுதானே, மக்கள் தவம் செய்யவில்லை என்பது தானே. எனவே அந்த கருத்து அதற்குள் அதுதான் வருகிறது, நீங்கள் சொல்ல கருத்து தான் அதற்குள் இருக்கிறது. நிலம் தவம் செய்யவில்லை என்றால் என்ன பொருள், நிலமகள் தவம் செய்யவில்லை என்றால் என்ன பொருள், மக்கள் தவம் செய்யவில்லை என்பதுதானே பொருள். சரிதான், அது அந்த கருத்தும் அங்கு வருகிறது, அவ்வாறும் எடுக்கலாம். சரிதான், ஏன்னா தெரியல எனக்கு, மக்கள் வந்து சுருக்கி மகள்னு சொல்லாமா அந்த மாதிரி. அப்படி சொல்ல முடியாது, அந்த அர்த்தம் வரவில்லை. நிலமகள் என்பது நேரடியாக பூமாதேவியை தான் குறிக்கிறது, கருத்து ரீதியாக எடுக்கும் போதுதான் மக்களை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நிலமகள் என்பது ஆகு பெயராக மக்களை குறிக்கிறது, அல்லது நீங்கள் சொல்லும்படி அந்த அர்த்தத்தில் வரவில்லை, அப்படி வரவில்லை. சரியா ஐயா, நேரம் ஆகிவிட்டது, நம்ம ஒரு முறை திரும்ப படித்துக்கலாமா? ஆகிவிட்டதா, படிக்கலாம். வேறு சந்தேகம் இல்லைனா. சரி, வேறு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருந்தால் விட்டுக்கொள்ளலாம். இதில் அரிய சொற்கள் நவை என்ற ஒரு சொல், நவை என்றால் தீமை, குற்றம், துன்பம் என்றெல்லாம் பொருள் தரக்கூடிய வார்த்தை அது. அது ஒரு வார்த்தை. அடுத்து அது மட்டும்தான், மற்றதெல்லாம் எளிய வார்த்தைகள் தான். படிக்கலாம்.